அம்பிகாபதியின் காதல் அவலத்தில் முடிந்ததுண்டு. எம்பரான் ராமன் காதல் இலங்கையை எரித்ததுண்டு. நம்பி அந்த நிடத நாட்டு நளமகராஜன் காதல் தம்பலம் இழந்து வந்த சனியினால் பிரிந்ததுண்டு. கண்ணனின் காதல் லீலை கங்கையில் ஒளித்தெழுந்து பெண்ணெனப் பிறந்தார்க்கெல்லாம் பேராசை கொடுத்ததுண்டு. விண்ணவன் முருகன் காதல் விதவித வேடங்காட்டி தன்னெனும் குன்றில் ஏறி தழுவிய கதையும் உண்டு என்று விதவிதமான இலக்கிய காதல்களையெல்லாம் பட்டியலிடுகிறார் கவியரசு கண்ணதாசன். அது மட்டுமல்ல, அவர் தனது திரைப்பட பாடலில் ராதை மடியில் கண்ணன் இருந்தான், கண்ணன் வேறு பெண்ணை நெஞ்சில் எண்ணி இருந்தான், சீதை மடியில் ராமன் இருந்தான், ராமன் வேறு பெண்ணை நெஞ்சில் என்ன மறந்தான், கண்ணன் என்பது மோக வடிவம், ராமன் என்பது காதல் வடிவம் என்று கவியரசு கண்ணதாசன் பாடியதை போல ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இலக்கணத்தோடு புறன்மனை நோக்கா பேராண்மை மிக்க ராமனின் காதலை பற்றி சிந்தித்தால் காதல் எனும் வார்த்தை புனிதமடையும். தற்காலத்தில் மாசடைந்து பழுதடைந்து ஒட்டடையடைந்து பொருள் புரியாமல் கசந்த மாளிகையாய் இருக்கும் காதல் கம்பனின் காதலை பற்றி சிந்தித்தால் வசந்த மாளிகையாக மாறும். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று விசுவாமித்திர முனிவரால் பாராட்டப்படும் ராமனின் பாதங்கள் கௌதம முனிவரையும் அகலிகையையும் வாழ வைத்து விட்டு மிதிலை நகரை நெருங்குகிறது. நாயகனும் நாயகியும் சந்திப்பதற்கு முன்னால் நாயகனின் புனிதத்தை பிரம்மாண்டத்தை அவருடைய பாத துகளின் அருமையை பெருமையை நமக்கு உணர்த்திவிட்டு நாயகனோடு சேர்த்து நம்மையும் மிதிலை நகருக்கு அழைத்து செல்கிறார் கம்பன் எனும் இயக்குனர். விசுவாமித்திர முனிவரும் ராம இலக்குவரும் மிதிலை நகரை நெருங்கினர். அங்கிருந்த மதிலின் மேல் பறந்த கொடிகள் எல்லாம் ராமபிரானை விரைவில் வா என அழைப்பன போல் அசைந்தன. அந்த கொடிகள் எல்லாம் வானமுகிலால் நனைந்து அகில் புகையால் உலர்ந்தன. மிதிலை நகரை அடைந்த மூவரும் நாடகசாலை வழியாக சென்றனர். அங்கே கன்னிமாடங்கள் தோறும் இளம் பெண்களின் சந்திரோதய முகங்கள் தெரிந்தன. ஒரு கன்னிமாடத்தின் வழியே சீதை பார்க்கிறாள். அப்பொழுது அந்த மாடத்தினை ராமன் பார்க்க சீதையின் கண்களும் ராமனின் கண்களும் சந்தித்தன. கொல்லும் வேலும் கூற்றமும் எனும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் என மதற்கும் விழிகொண்டால் கொல்லும் தன்மைத்து அன்று அது குன்றும் சுவரும் தின் கல்லும் புல்லும் கண்டுருத பெண் கணி நின்றாள். என்னரும் நலத்தினால் இணைய நின்றுழி கண்ணோடு கண்ணினை கதுவி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் கொன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். விழிகளை பற்றி பேசும் போது பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு என்று பாடுவார் பாரதி. புரட்சிக்கவி பாரதிதாசனோ கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஓர் கடுகாம் என்று பாடுவார். கவி பேரரசு வைரமுத்து விழியில் விழுந்த இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே என்று பாடுவார். அதனால்தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் தனது காதல் காவியத்தை கண்களில் தொடங்குகிறார். அதுவும் சாதாரணமாக தொடங்கவில்லை. வில்லின் வேந்தனான வீரத்தின் விளைநிலமான ராமபிரானை வீதியிலே நடக்கவிட்டு ஆண்மையாற்றலோடு சீதையின் திருமுகத்தை நிமிர்ந்து பார்க்க வைக்கிறார். அழகு சிலையான சீதா பிராட்டியை நிலாமுற்றத்திலே நிற்க வைத்து பெண்மைக்கே உரிய நாணத்தோடு சற்றே குனிந்து பார்க்க வைக்கிறார். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். பண்பாடு சுதையாத காதல் அன்போடு தொடங்குகிறது. இலக்கிய உலகம் போற்றும் இந்த ஈடு இணையற்ற சந்திப்புக்கு பின்னால் அவர்கள் இருவரின் உள்ளங்களில் ஓடுகின்ற எண்ண ஓட்டம்தான் உண்மை காதலின் உன்னதத்தை உணர்த்துகிறது. அயோத்தியிலிருந்து மிதிலாபுரிக்கு 450 மைல் 14 நாட்கள் நடந்து வந்த களைப்பில் விசுவாமித்திர முனிவர் அயர்ந்து தூங்கினார். இளைய பெருமானும் நன்கு உறங்கிவிட்டார். படுத்த உடனே உறங்கும் ராமபிரான் அன்று உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தார். தூக்கம் வராமைக்கு என்ன காரணம்? ஏ மனமே, இன்று மாலை மாடி மேல் நின்ற அந்த அழகிய பெண்மணியினை கண்டு காதல் கொண்டனையே, இது முறையா? அவள் முகம் மட்டுமே தெரிந்தது, கழுத்து தெரியவில்லையே. அவள் கழுத்தில் மங்கள நான் இருந்தால் புறன்மனை உழைந்த பெரும் பாவம் வருமே. அந்த பாவத்தை செய்தால் அறநெறி புழைக்குமா என்று பலவாறு சிந்தித்து குழம்பினார். முடிவில், நான் எந்த பெண்ணை பார்த்தாலும் என் தாய் கோசலையாகவே பார்ப்பேன். இன்று இந்த பெண்ணை பார்த்து என் மனம் விரும்பியது. இதுவரை நல்வழியில் போகும் என் மனம் அல்வழியில் போனதில்லை. குற்றம் செய்யாத என் மனம் அவளை விரும்பியதால் அவள் நிச்சயம் கன்னியாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டி உறங்கினார். நீல மாலை என்ற தாதி சீதாதேவியிடம் வந்து ராமன் வில் வளைத்த செய்தியை கூறினாள். அதை கேட்ட சீதாதேவி பெருமகிழ்ச்சியுற்றார். அவள் சொன்ன குறிப்பினால், நேற்று நான் கண்ட வீரன் தான் வில் வளைத்திருக்க வேண்டும். வேறு ஒருவன் வில் வளைத்திருந்தால் நான் மாண்டு போவேன் என்று எண்ணுகிறார். அல்லேனேல் இறப்பேன் என்று அகத்துள் உண்ணினார். ராமபிரான் சீதா பிராட்டி இவர்களின் காவியம் படைக்கும் முதல் சந்திப்பும் அந்த சந்திப்பின் விளைவால் ஏற்பட்ட புனிதமான சிந்திப்பும் உண்மை காதலின் உன்னதத்தை உணர்த்துகிறது. சனகனின் வில் வளைத்த ராமபிரானின் பேரழகில் ஜனத்துறை மயங்கி நின்றது. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுக்கழல் கமல மன்னர் தாய் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ்கொண்ட சமயத்தன்னால் உருவு கண்டாரை ஒத்தார் என்று ராமனின் பேரழகை வர்ணிக்கும் கம்பர் சீதையை பற்றி பேசும்போது, அச்சிலை உணர்ந்த முதல் அந்த நினைந்தான் பச்சிலை ஒத்த வடிவத்து அடல் ராமன் நச்சியிலை ஐயர்கண் மலர் நங்கை இவள் என்றால் இச்சிலை இடக்கமலை ஏழையும் இரானோ, சீதை இவ்வளவு அழகாக இருப்பாள் என்றால் எங்கள் ராமன் ஒரு வில்லாகிய மலையை என்ன ஏழு மலைகளையும் உடைக்க மாட்டானா என்று வியந்து போகிறார் விஸ்வாமித்திர முனி. பெண் பார்க்கும் படலம் தொடங்குகிறது. அங்கு ஓர் அருமையான காதல் காட்சியை கம்பர் பாடுகிறது. ஐயனை அகத்த வடிவேயன புரந்தும் கைவளை திருத்துவ கடை கண்ணில் உணர்ந்தாள் சீதாதேவி. தன் கை வளையல்களை திருத்துபவள் போல் நடித்துக் கொண்டே ராமபிரானை கடை கண்ணால் பார்த்தார். ராமபிரான் சீதாதேவி இவர்களின் திருமண விழாவில் வசிட்டரும் விஸ்வாமித்திர முனிவரும் மணமக்களின் பெற்றோர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உற்றார் உறவினர்களும் பெருந்துரளாக கலந்து கொண்டு வாழ்த்துகின்றனர். பெற்றோரும் மற்றோரும் வாழ்த்துகின்ற திருமணம் தான் ஏற்க தகுந்தது என்று கம்பர் கருதுகிறார். எனவே பெற்றோரின் கண்ணீரை பன்னீராய் தெளித்துக் கொண்டு இல்லறத்தின் முதலடியை காவல் நிலையத்தில் எடுத்து வைக்கும் இக்கால இளைஞர்கள் இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையான காதலர்கள் மணமக்களாக மாறும் போது அது ஏற்படுத்துகின்ற நல்ல அதிர்வு பெற்றோர்களையும் பெரியோர்களையும் அழைப்பு இல்லாமலே அழைத்து வரும், வாயார வாழ்த்துகின்ற வாழ்த்து வரும். மாறாக காவல் நிலையத்தில் தொடங்குகின்ற இல்லறம் நீதிமன்றத்தில் முடிந்து போய்விடும். இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நெஞ்சு நேர்பவளே என்று குறுந்தகை தலைவி பேசுவார். இந்த பிறவியில் பிரிய மாட்டேன் என்று சொன்னான் தலைவன், அடுத்த பிறவியில் பிரிந்து விடுவாயோ என்று அழுதால் தலைவி என்று திருக்குறள் இயம்புகிறது. அப்படிப்பட்ட உண்மையான தெய்வீக காதல் ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் இடையேயான காதல். அப்படிப்பட்ட உண்மையான காதலை எந்த சக்தியாலும் பிரித்துவிட முடியாது என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை பல்வேறு நிகழ்வுகளை எடுத்து காட்டுகிறார் கம்பர். உண்மையான அன்பு சோதனைகளை கண்டு சோர்ந்து விடார், மாற்றார் அழகிலே மயங்கி விடார். ஆசைக்கு அடிபணியாது அச்சுறுத்தலுக்கு பயந்து விடாது என்பதுதான் கம்பன் காட்டும் காதல் என்று சொன்னால் அது மிகையாகார். அரச பொறுப்பை ராமன் ஏற்க போகிறான் என்று நாடே மகிழ்ச்சியாக இருந்த தருணம், விதியின் விளைவால் ராமன் காடேக வேண்டும் என்கிற கட்டளை வருகிறது. தந்தை உனக்கு கூற வேண்டும் என்று எண்ணிய செய்தி ஒன்று உள்ளது, அதை நான் அறிவேன், நீ விரும்பினால் நான் அதை கூறுகிறேன் என்கிறாள் கைகே. தந்தையின் ஏவலை தாங்கள் கூறுவது நான் பெற்ற பாக்கியம். என்னுடைய தந்தை எனக்கு பொருந்துவதை தான் கூற எண்ணி இருப்பார். தாயும் தந்தையுமாகிய நீங்களே கட்டளையிடுங்கள், நிறைவேற்றுகிறேன் என்கிறான் ராமன். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனையால் நீ போய் தாழுது சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழுரண்டு ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். ஆணையை புன்னகையோடு ஏற்றுக்கொண்ட ராமன் காட்டுக்கு செல்ல தயாராகிறான். ஒவ்வொருவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டே கடைசியாக சீதையிடம் வருகிறார். அப்பொழுது நடக்கின்ற உரையாடல் தான் உண்மை காதலின் உன்னதத்தை உலகுக்கு உணர்த்துகிறது. இறுதியாக சீதையிடம் நிலைமையை விளக்க வேண்டிய நிலை. மன்னனும் அரசியும் இட்ட கட்டளை இது. கோசலத்தை என்னுடைய தம்பி உவமையில்லாத பரதன் ஆட்சி செய்வான். நான் உயர்ந்த மலைகளும் கருமேகங்களும் சூழ்ந்த கானகத்தில் இடி மின்னல் இன்னல்களை பொருட்படுத்தாது புண்ணிய நதிகளில் நீராடி வர இன்றே புறப்பட்டு செல்கிறேன். நீ வருந்தாதே, விரைவில் வந்து விடுவேன் என்கிறான் ராம். நாயகன் வனம் நன்னல் உற்றான் என்றும் மேவ மண் இழந்தான் என்றும் விம்மலர். நீ வருந்தலை நீங்குவன் யான் என்ற தீய வென்றால் செவி சுட தேம்புகிறாள் சீதை. விம்மி விம்மி தேம்புகிறாள் சீதை. கோசலத்தை பரதன் ஆள போகிறான் என்று வருந்தவில்லை. தன்னுடைய நாயகன் காட்டுக்கு செல்ல போகிறான் என்று வருந்தவில்லை. நீ வருந்தாதே, நான் சென்று வருகிறேன் என்கின்ற ராமனின் சொல் செவிகளை சுட தேம்புகிறாள் சீதை என்று சொன்னால் அதுதான் காதல், காவிய காதல், கம்பன் காட்டும் காதல். இதயத்தில் இரக்கமும் பாசமும் இல்லாது என்னை விட்டு பிரிந்து செல்கிறேன் என்கிறீர்களே. ஊழிக்கால நெருப்பும் ஆதவனின் கடும் வெப்பமும் என்னை என்ன செய்து விட முடியும்? உன் பிரிவு துன்பத்தை விட அவை ஏதும் பெரிதில்லை என்கிறார். பரிவு இகந்த மனத்து ஒரு பற்று இல்லாது ஒருவுகின்றனை ஊழி அறுக்கணும் எரியும் என்பது யாண்டுடையது. ஈண்டனின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்கிறாள் சீதை. செல்லாமை உண்டே எனக்கு உரை, மற்றனின் வல்வரவு வாழ்வாருக்கு உரை. தலைவர், நீ என்னை விட்டு செல்லாமை என்கிற செய்தியை மட்டும் எனக்கு சொல். பிரிந்து போய் விரைந்து வருதல் பற்றிய செய்தியை அதுவரை வாழ்பவருக்கு சொல் என்று திருவள்ளுவம் காட்டும் தலைவியை போல பேசுகிறாள் சீதை. நாயகனை பிரிந்து அரண்மனையில் வாழ்வதை விட நாயகனோடு சேர்ந்து காட்டில் வாழ்வதே மேல் என்கின்ற எண்ணம்தான் உண்மை காதலின் உன்னதமாகும். கம்பன் ஆற்றுப்படல முதற்பாட்டில் ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறார். ஒரு நாட்டின் உண்மையான உயர்வுக்கு அந்நாட்டில் தோன்றும் மலைகளோ ஓடும் ஆறுகளோ அருவிகளோ சோலைகளோ அடிப்படை காரணம் ஆகாது. ஒரு நாட்டின் உண்மையான உயர்வு அந்நாட்டில் வாழும் ஆடவரும் பெண்டீரும் நெறி தவறாமல் ஒழுக்கம் காத்து வாழ்க்கை நடத்துவதில்தான் உள்ளது. ஆடவர் பிறன்மனை நயவாமலும் பெண்டீர் புறம் போகாமலும் வாழ்தல் வேண்டும் என்கிறார். ஆசலம்புரி ஐம்பொறி வாலியும் காசு அலம்பு முலையவர் கண்ணினும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம்புனை ஆற்றணி கூறுவாம் என்கிறார் கம்பன். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற வள்ளுவனின் வாக்கை உயிராக கொண்டு மாசற்ற தங்கமாய் வாழ்ந்தவர்கள் ராமபிரானும் சீதாபிராட்டி. உண்மை காதலை சோதித்து பார்க்க, தங்கத்தை உரசி பார்க்க, சூர்பனகை வடிவிலும் ராவணனின் வடிவிலும் விதி விளையாடி பார்க்கிறது. ஒளி வீசும் ராமபிரானினுடைய பேரழகை பார்த்த சூர்பனகை தன் உருவத்தோடு சென்றால் அழகன் தன்னை ஏற்க மாட்டான் என்பதால் குயிலின் குரலையும் அழகிய மயிலை போன்ற ஒரு மங்கையின் சாயல் எடுத்து ராமன் முன் வருகிறார். பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் மணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியலாகி அம் சொல்லில மங்கை என அண்ணம் என மின்னும் பஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். பேரொளி மிக்க செம்பஞ்சு தனது செந்தன்மைக்கு ஒப்பாகாமல் வருந்த குளிர்ச்சி மிகுந்த தளிர்கள் தமது மென்மைக்கு ஒப்பாகாமல் வருந்த சிறந்த அழகமைந்த தாமரை மலர்களை போன்ற அடிகளை உடையவளாகி அழகிய சொற்களை பேசும் அணங்கு போலவும் பெண் அண்ணம் போலவும் இளைய மயில் போலவும் வஞ்சனை மிகுந்த அரக்கி நஞ்சு போல நடந்து வந்தாள். நூபுரமும் மேகலையும் நூலு மரமோதி பூமுரலும் வண்டுமுவை பூசலிடும் ஓசை தாம் உரை செய்கின்றது ஒரு தையல் வரும் என கோமகனும் அத்திசை குறித்து எதிர்கொளித்தார். கார் சிலம்பும் மேகல ஆபரணமும் மணி மாலைகளும் கரிய கூந்தலில் சூடியிருக்கின்ற பூக்களில் மொய்க்கின்ற வண்டுகளின் ரீங்காரமும் ஒரு மங்கை வருகிறாள் என்பதை அறிவித்தது. சக்கரவர்த்தி திருமகனாகிய வள்ளலும் அந்த ஒளி வந்த திசையினை நோக்கி உற்றுவர். ராமனை பார்த்த சூர்பனகை தன்னை மேற்குளம் என்கிறாள், பிறகு ஒத்தகுளம் என்கிறாள், அப்புறம் ராவணனின் தங்கை என்கிறாள், பிறகு அரக்கியானாலும் வளர்ந்த விதத்தால் தேவரினம் என்கிறார். இப்படி மாற்றி மாற்றி பேசும் சூர்பனகை கடைசியாக அவள் பேரழகி சீதையை பார்த்து விடுகிறார். இவ்வளவு பேரழகியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு ராமன் தன்னை சீண்ட மாட்டான் என்று கருதி சீதாதேவியை தூக்கி அகற்ற முயலும் பொழுது அவளுடைய மூக்கும் காதுகளும் லக்குவணனின் வாளுக்கு இரையாகி விடுகின்றன. மூலியாகி விட்ட பின்னும் சூர்பனகை அடங்கவில்லை. உனக்கு உரிமைப்பட்ட ஒருத்தி ஏற்கனவே இருக்கிறாய் என்று நினைப்பாயே, ஆனால் உன் தம்பியையாவது என்னுடன் சேர்த்து விட கூடாதா என்று கெஞ்சுகிறார். எவ்வளவு பேரழகியாக வேடமிட்டு வந்தாலும் ராமனின் உறுதிமிக்க உள்ளத்தை அசைக்க முடியவில்லை. உண்மை காதலை சோதித்து பார்த்து சோர்ந்து போகிறது, அழிந்து போகிறது வன்மை காதல். ராமனை போலவே சீதையையும் சோதனை சூறாவளி தாக்குகிறது. ராமன் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்றும் அவன் வாழும் இடமான பர்ணசாலைதான் அரண்மனை என்று கருதி வாழும் சீதாதேவியிடம் நான் கற்பக தருவை உடையவன் என்று ராவணன் பேசுவதால் எந்த பயனும் ஏற்படவில்லை. மேருவை பறிக்கவா, விண்ணை இடிக்கவா, கடலை கலக்கவா என்று எவ்வளவு பேசினாலும் தோற்று போகும் ராவணன் மாலியவானிடம் பேசுகிறான், போய் இனி தெரிவது என்னை பொறையினால் உலகம் போலும் வே என தகைய தோழி ராகவன் மேனி நோக்கி தீ என கொடிய சேவக செய்கை கண்டால் நான் என கருதும் என்றே காமனும் நாமும் எல்லாம். மிக சிறந்த வீர செயல் மிக்க ராமனின் மேனி அழகை பார்த்த சீதை நம்மையும் காமனையும் நாயாக கருதுவதில் வியப்பு என்ன இருக்கிறது என்கிறார். இப்படி ராமனை பற்றி ராவணன் பேசுவது போல சூர்பனகையும் சீதையை பற்றி தான் எவ்வளவுதான் மாறுவேடம் பூண்டு ஒரு மயில் நடந்து வருவது போல நடந்து வந்தாலும் சீதாதேவி எனும் அழகி உடன் இருக்கும் வரை நம்மை திரும்பியும் பார்க்க மாட்டான் என்று எண்ணுகிறார். காவியோ கையலோ எனும் கண்ணினை தேவியோ திருமங்கையர் செவ்வியால் பாவியேனையும் பார்க்குங்களோ எனும் ஆவி ஓயினும் ஆசையின் ஓய்விட. பர்ணசாலையில் தனியாக இருந்த சீதாதேவியிடம் தன் பலத்தை குறித்து பெருமையாக பேசுகிறான் ராவணன். மேருவை பறிக்க வேண்டின், விண்ணினை இடிக்க வேண்டின், நீரினை கலக்க வேண்டின், நெருப்பினை அவிக்க வேண்டின், பாரினை எடுக்க வேண்டின், பலவினை சில சொல்லேழை யார் என கருதி சொன்னாய் ராவணனுக்கு அறிதன் என்றார். அத்தகைய மமதை கொண்டிருந்த ராவணனுக்கு அவன் அவளிடம் அசோகவனத்தில் வந்து காதல் பிச்சை கேட்ட பொழுது ராவணனுடைய வில் ஆற்றலையும் அடலாண்மையையும் பற்றி அதே பாணியில் பதில் கூறும் சீதாபராட்டி, மேருவை உருவல் வேண்டின், விண்புலம் ஏகல் வேண்டின், புவனம் யாவும் முற்றும் விடுதல் வேண்டின், ஆரி என் பகழி வல்லது இருந்தறிவாதாய் சீரிய அல்ல சொல்லித்தலை பத்தும் சிந்துவாயோ என்று தொடங்கி சாடுகிறார். மேருமலையை அசைக்க தெரிந்த ராவணனுக்கு சீதையின் சிந்தையை சிறிது கூட அசைக்க முடியவில்லை என்று சொன்னால் அதுதான் உண்மை காதலின் உறுதி என்று சொன்னால் அது மிகையாக. உண்மை காதலின் அருமையும் பெருமையும் பிரிவு எனும் சூழ்நிலை ஏற்படும் போதுதான் பெரிதும் வெளிப்படும். அதனால்தான் திருவள்ளுவர் பிரிவு ஆற்றாமை என்ற ஒரு அதிகாரத்தையே படைத்திருக்கிறார். ராமனை பிரிந்ததும் சீதை ராமனையே தியானித்தவளாய் இருந்ததே பெரும் தவமாயிற்று. அசோகவனத்தில் சீதை எப்படி பொழுதை கழித்தால் தெரியுமா? விழுதல், விம்முதல், மெய்யுற வெதும்புதல், வெறுவள், எழுதல், ஏங்குதல், இளங்குதல், ராமனையே எண்ணி தொழுதல், சோறுதல், துளங்குதல், துயர் ஊழ்ந்து உயிர்த்தல், அழுதல் அன்றி மாற்று அயல் ஒன்றும் செய்குவது அறியாய். இப்படி பிராட்டி செய்த தவத்தை அரக்கர்களை தவிர கண்ட ஒருவன் அனுமன் மட்டுமே. ராமனுக்கு கூட அந்த பேர் கிட்டவில்லை. அதே போல ராவணனினுடைய தவ பயனால் பொழிந்த இலங்கையின் செம்மையை கண்ட ஒருவனும் அனுமன் மட்டுமே. போரில் நாசமுற்ற பிறகுதான் ராம இலக்குவனர் உள்ளிட்டனர் அந்த இலங்கையை கண்டனர். முதல் நாள் மாலை காண்ட ஆரம்பத்தில் ராவணனின் தவப்பையனால் பொழிந்த இலங்கையை கண்டு தவம் செய்த தவம் என்றவன் மறுநாள் மாலை சீதையின் தவ புலிவையும் அதன் பயனாய் அரக்கர்கள் தம் வாயில் வைத்த நெருப்பு சுடாததையும் கண்டு சீதையை தவம் செய்ததவும் முடிந்த சீதையிடம் பெண்களுக்குரிய எல்லா பண்புகளுமே சிறந்து விளங்கின. அதே போல இயற்கையாக பெண்களிடத்தில் உள்ள சில குறைபாடுகளும் சீதையிடையே அமைத்து படிப்போர் உள்ளத்தை உருக்குமாறு கற்பனும் திண்மையையும் இணைத்து விட்டார் கம்பர். காட்டுக்கு நானும் செல்வேன் என்ற நியாயத்தில் காதலும் கடமையும் தோன்றுகின்றன. காடு வந்து விட்டதா என்று கேட்ட கேள்வியிலும் பொன்மானை வேண்டிய ஆசையிலும் பெண்மைக்கே உரிய சில குறைபாடுகள் தோன்றுகின்றன. தவிர இளவலை சந்தேகித்து திட்டிய ஆத்திரத்திலும் அக்குறைபாடு தோன்றும். அசோகவனத்தில் வாடிய வாட்டத்திலும் இழைத்த இழைப்பிலும் உயிரை விட வேண்டும் என்று பலமுறை எண்ணிய எண்ணத்திலும் கற்போடு சேர்ந்த பெண்மையை காண்கிறோம். ராவணனின் தோற்றத்திலும் அதனால் வந்த அருவறுப்பிலும் அனுமனை தீண்ட மறுத்த திண்மையிலும் ராமன் வருவான், தன்னை மீட்பான், அவனை காணலாம் என்ற ஆசையினால் உயிர் தாங்கிய பொறையிலும் விட்டு சென்ற உயிரை இழுத்து இழுத்து பிடித்து நிறுத்திய முயற்சியிலும் அனுமனை புதியவன் என்று எண்ணிய போது தோன்றிய அவநம்பிக்கையிலும் நடுக்கத்திலும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு போன்ற பெண்களுக்குரிய எல்லா பண்புகளுமே சிறந்து விளங்கின. இவை அனைத்திற்கும் சிறந்த ஆதாரமான கற்பொழியாகவே விளங்குகிறாள் சீதை. தீண்டாத கற்பு என்ற தமிழர் இலக்கணம் விளங்கவே ராவணன் சீதையை நிலத்தோடு பெயர்த்து கொண்டு போனான் என்று பாடுகிறார் கவிஞர். சீதையின் புனிதத்தை அனுமன் வாயிலாக மன்னரும் கொண்டு போனான் வானுயர் கற்பினால் தன் புண்ணிய திருமேனி தீண்டாஞ்சிய அரக்கன் என்று பாடுகிறார். அசோகவனத்தில் அனுமன் கண்டது சீதையை அல்ல. இருப்புறப் என்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்ட ஜனகன் தவப்புதல்வி ஜானகி பொன்னின் சோதி போதினில் நாற்றும் தெள்ளும் தேனின் தீஞ்சுவை இவை அனைத்தும் திரண்டு உருவெடுத்தவளாகவே விளங்குகிறாள். அவளுடைய உருவ அழகை பல இடங்களில் பல வகையாக பலர் வாயினால் பாடுகிறார் கம்பர். சீதையை முதன் முதலில் கண்ட குலக்குரு வசிட்டர் அவ்வள்ளி மலர்புள்ளும் மங்கை இவளாம் என்று பாடுகிறார். சீதையின் உருவ அழகை தீட்ட முயன்ற மன்மதன் அமுதத்தையே வண்ண குழம்பாக வைத்துக் கொண்டு வரைய முயன்று முடியாமல் திகைக்கின்றான். ஆதரித்த அமுதில் கோல் தோய்ந்து அவயவம் அமைக்கும் தன்மை யாதென திகைப்பதெல்லாம் மதனர்க்கும் எழுத வண்ணா சீதை என்று பாடுகிறார் கம்பர். ஓவியர்களிலேயே முதல்வனான மன்மதன் அமுதத்தையே வண்ண குழம்பாக வைத்துக் கொண்டு சீதையை வரையும் என்று முடியாமல் திகைக்கின்றார். வெறும் உடல் அழகை வேண்டுமென்றால் அவனால் ஒருவேளை தீட்டி இருக்க முடியும். புற அழகோடு சேர்ந்து அகழகும் ஒளிரும் மேனியை அவன் வரைவதை அழகிய கண்களை அவன் வரையலாம். அருள் பொழியும் கண்களையும் அல்லவா அவன் சேர்த்து வரைய வேண்டும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்து சீதையை பிரிந்த ராமன் பெரிதும் துயரப்படுகிறார். ராமன் என்னவெல்லாம் நினைத்து துயரப்படுகிறார் என்பது கவிஞருக்கு முழுமையாக தெரியவில்லையா? ஆனால் ராமனுடைய கண்கள் இமைகள் மூடி உறங்காமல் இருந்ததால் அவை வனவாசம் வந்த நாள் முதல் இரவிலும் கண்ணயராது காவல் காத்து நின்ற லக்குவனின் கண்களை ஒத்திருந்தன. ராமன் எனும் புண்ணியின் கண்ணும் வண்தோள் தம்பி கண் போன்ற அன்றே என்ற ஒற்றை வரியில் ராமனின் துயரத்தையும் லக்குவனனின் தியாகத்தையும் வெளிப்படுத்துகிறார் கம்பர். உறக்கம் இன்றி துயருற்று இருப்பதனால் இரவு மிக நீண்டதொரு இரவாக ராமனுக்கு தெரிகிறது. இந்த இரவு முடிவுக்கு வர சூரியன் உதிக்கவே மாட்டானா என்று எண்ணுகிறார். அப்படி அவர் அதற்கு ஒரு நயம்பட ஒரு காரணத்தையும் எண்ணுகிறார். சூரிய குலத்தில் தோன்றியவன் தானே ராமன். முன் அந்த குலத்தில் எப்பொழுதும் இல்லாத விதத்தில் தன் மனைவியை பறிகொடுத்து தீராத பழியை ஏற்படுத்தி விட்டதால் சூரியன் வெட்கப்பட்டு நாட்டை விட்டே சென்று விட்டானோ இனி வரவே மாட்டானோ என்று எண்ணுகிறார். மறுநாள் காலை கதிரவன் வரவால் பொழுது புலர்ந்தது. தாமரை மலர்கள் மலர்கின்றன. இதை கூற வந்த கவிஞர் அதற்கு ஒரு காரணத்தை நயம்பட கூறுகிறார். சீதை தாமரையில் தோன்றிய திருமகள். அவளை இப்பொழுது காணவில்லை. சீதையை தேடி திரிந்து கொண்டிருக்கின்றான் திருமாலாகிய ராமன். அவள் அந்த தாமரை மலருக்குள் இருக்கிறாளா என்பதைதான் அவள் இன்னும் பார்க்கவில்லை. அவள் அந்த மலருக்குள் இருக்கக்கூடும் என்று அவன் எண்ணக்கூடும். அதனால் கதிரவன், அதை போல உன் மனைவியாகிய சீதையை முன்தினம் நான் இந்த மலர்களிலே வைத்து இதழ்களை மூடிவிட்டு அவளை அதனுள்ளே அடைத்து விட்டு செல்லவில்லை. வேண்டுமென்றால் அந்த மலர்களை திறக்கிறேன், அவள் எங்கும் இல்லாததை பார்த்துக் கொள் என்று ராமனுக்கு கூறுகிறவாறு மலர்களில் மலர் செய்கிறான். யானடைத்த கடினால் கமலத்து அவிழ்த்து காட்டுவான் போல் கதிர் பெய்யும். இப்படி காதலை, காதல் உறவை, பிரிவை, பிரிவினால் வந்த துயரை, துயரை மீறிய துன்பத்தை பாடும் கம்பன் காதலை மட்டுமல்ல மற்ற உறவுகளின் அருமையையும் பெருமையையும் கூட சிறப்பாக பாடுகிறார். மகன் கானகம் சென்றான் என்றதும் ஆவி பிரிந்த தந்தை, காட்டுக்கு செல் என்று ஆணையிடும் சிற்றன்னையை பெற்ற அன்னையை விட பெரிதும் மதிக்கும் மகன், அண்ணன் காட்டுக்கு செல்கிறான் என்றதும் தன் காதல் மனைவியை பிரிந்து அண்ணனுடன் ஓடி வரும் தம்பி என்கிற பாசப்பட்டியலுக்கு நடுவே அண்ணி என்கிற அற்புதமான உறவு. அண்ணியை பெற்ற தாய்க்கு சமமாக மதிப்பது தமிழர் பண்பார். அப்படிப்பட்ட புனிதமான உறவின் மகத்துவத்தை ஒரு நிகழ்வின் மூலம் லக்குவணனின் வாயிலாக எடுத்து காட்டுகிறார் கம்பர். ஒரு முறை சுக்ரீவன் ராமனிடம், ஐயனே, ஒரு சமயம் நாங்கள் இந்த மலையின் உச்சியில் இருந்த போது ராவணன் ஒரு பெண்ணை கவர்ந்து செல்வதை கண்டோம். அந்த பெண்மணி என்ன கருதினாரோ தெரியவில்லை, தான் அணிந்திருந்த அணிகலன்களை கழற்றி எங்கள் மீது வீச தொடங்கினார். அந்த அணிகலன்களை கொண்டு வருகிறேன், அது சீதாதேவியின் அணிகலன்கள் தானா பாருங்கள் என்று வேண்டுகிறார். ராமபிரான் அணிகலன்களை கண்டார், கண்ணீர் வடித்தார். தம்பி லட்சுமணா, தலையில் அணியும் இந்த நவரத்ன பதக்கம் உன் அண்ணியினுடையதுதானே? அண்ணா, இது எனக்கு தெரியவில்லை. தம்பி, இந்த தோடு உன் அண்ணியினுடையதுதானே? தெரியவில்லை அண்ணா. தம்பி, இந்த மூக்குத்தி உன் அண்ணியினுடையதுதானே? தெரியவில்லை அண்ணா. தம்பி, இந்த கண்டமாலை உன் அண்ணியினுடையதுதானே? தெரியவில்லை அண்ணா. தம்பி, இந்த வளையல்கள் உன் அண்ணியுடையதுதானே? தெரியவில்லை அண்ணா. தம்பி, இந்த ஒட்டியான உன் அண்ணியினுடையதுதானே? தெரியவில்லை அண்ணா. தம்பி லட்சுமணா, இந்த காலாழி உன் அண்ணியினுடையதுதானே? அண்ணா, சந்தேகமில்லை, இது என் அண்ணியினுடையதுதான். இத்தனை அணிகலன்களுக்கும் அடையாளம் தெரியவில்லையே, காலாழிக்கு மட்டும் எப்படி அடையாளம் தெரிந்தது என்கிறார். அண்ணா, இந்த 14 ஆண்டுகளிலும் தங்களுக்கும் என் தாய் சீதாதேவிக்கும் பாத பூஜை செய்யும் போது பாதம் தவிர வேறு திருமேனி அங்கங்களை பார்த்ததில்லை, ஆதலால் ஏனைய அணிகலன்களுக்கு அடையாளம் தெரியவில்லை, காலாழிக்கு மட்டும் அடையாளம் தெரிந்தது என்கிறார் இளையவர். இப்படி அணிகலன்களை கொண்டு அண்ணி என்கிற அற்புதமான உறவுக்கு வைரகிரீடம் சூட்டும் கம்பன் காதலின் புனிதத்தை மட்டுமல்ல கண்ணியத்தையும் பெண்ணியத்தையும் கூட புனிதப்படுத்துகிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது. காட்டிலே வாழ்ந்தால் கூட இணைந்து வாழ்ந்தால் துன்பமில்லை. பிரிவு எனும் சூழ்ச்சி அவர்கள் மீது பின்னப்பட்ட போதுதான் காடு என்பது காடாகவே தெரிந்தது. சீதையுடன் இருக்கும் போது சுகமான சோலையாக தெரிந்த காடு சீதையின் பிரிவுக்கு பின்னால் காடு காடாகவே தெரிகிறது. பிரிவின் துயரை பெரிதும் அனுபவிக்கிறான் ராமன். வாலி வதம் முடிகிறது, முறைப்படி முடிசூட்டி கொள்கிறான் சுக்ரீவன். ராமனை நன்றி உணர்வுடன் பணிந்து அவரை வணங்குகிறார். தன்னுடைய நகருக்கு வந்து தன் அரண்மனையில் தங்குமாறு வேண்டுகிறார். ராமனோ, சீதை எங்கேயோ துன்பப்படுகிற பொழுது நான் மட்டும் இன்புறுவது பிழை என கூறிவிட்டு அனைவரையும் கிஷ்கிந்தைக்கு அனுப்பிவிட்டு தான் மட்டும் ஒரு குன்றில் தங்குகிறார். மேகம் இருண்டும் பெருமழை பொழிந்தது, இடியும் மின்னலுமாக இணையறாத மழை பொழிந்தது. ராமன் சீதையையே எண்ணி வருந்துகிறார். லட்சுமணன் ஆறுதல் கூறுகிறான். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, காற்றும் மழையும் கலந்து துன்புறுத்துகின்றன. தம்பி, தூக்கணாங்குருவி அதன் கூட்டினிலே சுகமே தன் மனைவியுடன் தூங்குகிறது. அந்த குருவி செய்த புண்ணியம் கூட நான் செய்தேன் இல்லை. சீதை எங்கே என்ன துயரை அனுபவிக்கின்றாளோ என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ராமனினுடைய இதயம் சீதையை நினைத்தே வேதனைப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் காது. அன்னையை தேடி இலங்கையில் பல இடங்களிலும் தேடி திரிந்து கடைசியாக சீதையை சந்திக்கின்றான். பல்வேறு அடையாளங்களை சொல்லி கடைசியாக அந்த கணையாழியை காட்டுகிறார். சீதை இந்த புனித மோதிரம் பாவம் நிறைந்த இந்த அரக்கர்கள் நகருக்குள் வந்துவிட்டதே என்று வருந்தி தன் கண்ணீரால் அதனை அபிஷேகம் செய்கிறார். நல்ல நாகம் யாரையும் தீண்டாமல் இருந்தால், தீண்டாமல் இருந்து நீண்ட நாள் வாழ்ந்தால் அதனுடைய நஞ்சு நாகரத்னமாக மாறும். அப்படி அந்த நாகரத்னத்தை இழந்த நாகம் அதை மீண்டும் பெற்றால் எவ்வளவு மகிழுமோ அவ்வளவு மகிழ்ந்தார். பழம்பொருளை தொலைத்தவர் மீண்டும் பெற்றதை போல் உவந்தார். குழந்தை இல்லாதவர் நீண்ட நாள் கழித்து குழந்தை பெற்றதை போல உவந்தார். அன்பின் வடிவமாகிய ஆஞ்சநேயா, உலகத்தை தந்த பிரம்மனை தந்த முதல்வனுக்கு தூதாக வந்தாய், எனக்கு உயிர் தந்தாய், அம்மையும் அத்தனும் அப்பனும் ஆகி நின்றாய், சிறந்த தோள்களை உடையவனே, உயிர் கொடுத்த வள்ளலே, 14 உலகங்கள் அழிந்தாலும் நீ அழியாமல் நித்திய சிரஞ்சீவியாக இரு என்று வாழ்த்துகிறார். அம்மையே, அப்பனாய் அத்தனே, அருளின் வாழ்வே, இம்மையே மறுமைதானும் நல்கினை இசையோடு என்றார். நீண்ட நாட்களாக நாயகனை காண தவித்த உள்ளம், நாயகனின் முகம் காண தவித்த நெஞ்சும், நாயகனை காணாமல் இருந்தாலும் அவருடைய கணையாழியை கண்ட மாத்திரத்தில் இழந்த உயிரை மீண்டும் பெற்றதை போல ஒரு உணர்வை பெற்றாய் என்று சொன்னால் அதுதான் காது. விபீடனன் ராமனிடம் அடைக்கலம் கேட்டு வருகிறார். அவரை தம்மோடு இணைத்துக் கொள்ளலாமா என்பது பற்றி தன் துணைவர்களுடன் ஆலோசனை செய்கிறார் ராம். நீலன், சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன் போன்றோர் எல்லாம் விபீடனனை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற கருத்தை சொல்கிறார். அனுமன் மட்டும் விபீடனன் தீயவன் அல்லன், அவன் தூயவன், அவன் நம்மோடு வந்து சேர்வது பாலோடு தேன் கலந்தது போலாகும் என்று கூறுகிறார். அப்போது ராமபிரான் ஒரு கதையை சொல்கிறார். விபீடனனை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சாதாரணமாக சொல்லி இருக்கலாம், ஆனால் ராமபிரான் ஒரு கதையை சொல்லி அந்த கதைக்குள்ளே ஒரு காதல் காவியத்தை ஒழித்து வைக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ராமபிரானினுடைய காதல் நெஞ்சம். ஒரு கானகத்தில் ஒரு ஆலமரத்தில் கணவனும் மனைவியுமாக இரண்டு புறாக்கள் வாழ்ந்து வந்தன. அந்த புறாக்கள் மிகவும் ஒற்றுமையாக ஈருடல் ஓர் உயிராக வாழ்ந்து வந்தன. பெண் புறா தன் கணவனாகிய ஆண் புறாவுக்கு வேர்க்குமானால் தன் சிறகினால் விசிறிவிடும். அவற்றுக்கிடையே இருந்த பேரன்பை மனித குலத்தில் கூட காண முடியாது. அவ்வளவு ஒற்றுமையோடு இன்பமாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் ஆண்புறா உடல் நலம் குன்றி நலிவுற்று மெலிவுற்று பெண்புறா ஆண்புறாவை பார்த்து, தங்கள் நலமுன்றையே நாடும் என் மனம் தாங்கள் சுகம் என்று இருப்பதை கண்டு மிகவும் வேதனைப்படுகிறது. நீங்கள் கூட்டிலே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நான் சென்று இறை தேடி உங்களுக்கு கொண்டு வருகிறேன் என்று அன்புடன் கூறியது. ஆண்புறா, பெண்மணியே, இறை தேடி அதிக தூரம் செல்ல வேண்டாம், மிகவும் எச்சரிக்கையாக சென்று அருகில் இருக்கும் உணவை உண்டு எனக்கு கொணர்க என்று கூறியது. ஒரு வேடன் ஒரு மரத்தின் கீழ் பொரியும் கடலையும் சிந்தி வலை விரித்து வைத்திருந்தார். பெண் புறா தன் உணவை உண்ணும் போது சுருக்கை பிடித்து இழுத்து அதனை பற்றி கொண்டார். பெண் புறாவே ஒரு கூண்டிலே அடைத்து வைத்து வில்லை எடுத்துக்கொண்டு மற்ற விலங்குகளை வேட்டையாடி திரிந்தார். திடீரென்று மேகங்கள் கூடி கடும் மழை பொழிந்தது. இடையறாது மழை பொழிந்தது. அதனால் வேடன் நனைந்து குளிரினாலும் பசியினாலும் மிகவும் வேதனை அடைந்தார். நடக்க முடியாமல் நடந்து அந்த புறாவினை அடைத்து வைத்திருந்த கூண்டையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு ஆண் புறா இருக்கும் ஆலமரத்தை அடைந்தார். பசியும் குளிரும் அவனை வாட்டின. அவன் கண்களை மூடி அயர்ந்து விட்டான். நெடுநேரமாகியும் தன் மனைவி வராமையால் மனம் நொந்து அழுந்து புலம்பலாயிற்று ஆண் புறா. உனக்கு என்ன ஆயிற்றோ? எந்த பாவி உன்னை பற்றி கொண்டானோ? இனி இந்த பிறவியில் உன்னை காணவே முடியாதோ? உன்னை பிரிந்து நான் எங்கனம் வாழ்வேன் என்று அழுது புலம்பியது. பெண் புறா தன் கணவனுடைய அமுத மொழிகளை கேட்டு அகம் மகிழ்ந்தது. அவர் தம்மை புகழ்வதை கேட்டு புலகாங்கிதம் அடைந்தது. இந்த பிறவியில் எனக்கு என்ன வேண்டும்? கணவனார் அன்பு ஒன்றே வேண்டும் என்று நினைத்து ஆண் புறாவை நோக்கி குரலாயிற்று. என்னருமை என்னருமை நாயகரே, நான் இவ்வேடனுடைய கூட்டில் அகப்பட்டு கொண்டேன். இவ்வேடன் என்னை ஏமாற்றி வலை வைத்து என்னை பற்றி கொண்டான். நீங்கள் கூறியவற்றை கேட்டு நான் அக மகிழ்ந்தேன். இந்த உலகில் எனக்கு என்ன வேண்டும்? கணவனார் அன்பு ஒன்றே வேண்டும். இல்லறத்தில் வாழ்பவருக்கு விருந்தோம்பல் தலையாய கடமை. நம் வீட்டிற்கு வந்திருக்கும் இந்த வேடன் பசியோடு இருக்கக்கூடாது. பறந்து சென்று அவன் பசியார ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கூறியது. ஆண்புரா என்னருமை மாதரசே, இந்த பிறவியில் உன்னை காண முடியாமல் போகுமோ என்று நினைத்தேன். கடவுளின் கருணை உனை என் பால் சேர்த்தது. இனி எந்த ஒரு குறையும் இல்லை. நீ சொல்லியபடியே நான் பறந்து இந்த வேடனுக்கு உதவி செய்கிறேன் என்று கூறியது. அங்கு ஒரு புறம் எரிகின்ற காட்டில் ஒரு கொள்ளையை தன் அழகினால் கொண்டு வந்து வேடன் முன் வைத்து சிறு சிறு உலர்ந்த சுள்ளிகளை எடுத்து தீயை வளர்த்தது. வேடன் குளிர் நீங்கி மகிழ்ந்தான். ஆண்புரா வேடனை நோக்கி, இது நானும் என் மனைவியும் வாழ்கின்ற வீடு. இல்லறத்தாருக்கு விருந்தோம்பல் தலையாய கடமை. எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கும் நீ விருந்தோம்ப வேண்டும். புறாக்களாகிய நாங்கள் புலால் உண்ணாத சைவ பிராணிகள். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் மரணம் என்பது ஒன்று உண்டு. நான் இந்த தீயில் வீழ்வேன், என்னை உண்டு பசியாறுக என்று கூறி தீயில் விழுந்து விட்டது. வேடன் அப்புறாவின் அன்பை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். இந்த பறவைக்கு இருக்கும் நற்குணம் நமக்கு இல்லையே, இனி இந்த ஈன தொழிலை நான் செய்ய மாட்டேன் என்று கூறி பெண் புறாவை அடைத்து வைத்திருந்த கூட்டினை பீத்தெறிந்தார். வெளியில் வந்த பெண் புறா, கணவன்தான் எனக்கு உயிர். அவரின் மறைவுக்கு பின்னால் எனக்கு என்ன வாழ்வு இருக்கின்றது? நீ களைத்திருக்கிறாய். உன்னுடைய கடும் பசிக்கு என் கணவனுடைய சிறிய உடல் போதாது. நானும் இத்தீயில் வீழ்வேன், என்னையும் உண்டு திருப்தி அடைவாயாக என்று கூற அதுவும் தீயில் விழுந்து விட்டது. வேடன் இப்புறாக்களின் அன்பையும் பண்பையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இவை பறவைகளா? உயிர்களை கொன்று உண்டு வாழும் நான் மனிதனா? நான் செய்த பாவங்களுக்கு என்ன என்ன நரகம் உண்டாகுமோ? இனி நான் வாழ மாட்டேன் என்று கூறி அவனும் அத்தீயில் விழுந்து விட்டான். மூன்று உயிர்களும் பொன்மேனி பெற்று புண்ணிய உலகத்தை அடைந்தனர். விபீடனனுக்கு அடைக்கலம் தரலாமா என்று ஆலோசிக்கும் தருணத்தில் விபீடனனை தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கான நியாயத்தை எடுத்து கூற வேண்டிய ராமன் ஒரு ஜோடி புறாக்களின் கதையை சொல்லி அவற்றுக்கிடையே இருந்த பேரன்பை, ஈடு இணையற்ற காதலை, ஒன்றை ஒன்று பிரிய முடியாமல் உயிரை மாய்த்து கொண்ட விதத்தையும் உருக உருக கூறி உருக உருக கூறுகிறார் என்று சொன்னால், அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ராமபிரானினுடைய இதயத்தில் அடைந்து கிடந்த காதலும் அன்பும் வெடித்து விளங்குவதாக தானே பொருள். யுத்தகாண்டம் ராமபாணம் ராவணனுடைய ஆயுளில் முக்கோடி வாழ்நாளை, அவன் பெற்ற பெருந்தவத்தையும் அவன் தோல் உரத்தையும் உயிரையும் உண்டு அவனை அழித்தது. முக்கோடி வாழ்நாளும் உயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெலப்படாய் என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புயவழியும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் பருகி புறம் போயிற்று ராகவண்டன் புனிதவாளி. ராவணனினுடைய இல்லக்கிழத்தியும் சிவமூர்த்தியை வழிபடுபவளும் மயன் மகளுமாகிய மண்டோதரி மாண்டு கிடந்த கணவனை பார்க்க புறப்பட்டு வருகிறார். என்னென்பு கருவூலமே, ஆருயிர் செல்வமே, தாங்கள் சிவமூர்த்தியையும் சேர்த்து வெள்ளிமலையை அள்ளி எடுத்தவராயிற்று. தங்கள் மேனியில் எல்லருக்க இடமின்றி ராமபாணம் துளைத்திருக்கிறதே. ஞானம் நிறைந்த அக்கனை உயிரிருக்கும் இடமறிந்து ஒரே தரம் துளை போட்டு உயிர் கவர தெரியாதோ? சீதையை சிறையில் வைப்பதற்கு முன்னால் அப்புனிதபதியை மனசிறையில் வைத்தீர். அந்த சீதை மேல் கொண்டிருந்த காதல் உங்கள் உடம்புக்குள் எங்கே இருக்கிறது என்று எண்ணி ஆயிரம் ஆயிரம் துளையிட்டு தேடியதோ என்று கதறி அழுது ராவணன் மீதுள்ள மாலா காதலால் மாண்டு போகிறாள் மண்டோது. வெள்ளருக்க சடைமுடியான் வெறுப்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடமின்றி உயிரருக்கும் இடம் நாடி இழைத்தவாறு கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாணகியை மனசிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒரு வெண்பாய். ராமனுடைய அம்பு ராவணனுடைய 10 தலைகளை மட்டும் சாய்க்கவில்லை. அவன் சீதையின் மேல் ஒரு தலையாய் கொண்டிருந்த பற்றுதலையும் சாய்த்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ராமபிரான் சீதாபிராட்டி இருவருக்கும் இடையே இருந்த பேரன்பு பல்வேறு இடையூறுகளை தாண்டி பல்வேறு துன்பங்களை வென்று அரியணையை அலங்கரித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று கூறி இந்த இலக்கிய மழலைக்கும் இனியதோர் வாய்ப்பை அளித்த அனைவரின் பாதங்களையும் தனித்தனியே தொட்டு வணங்கி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சுதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்று ரெண்டு எழுத்தினான் என்று இறைவனை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.